என்னை தீண்டி விட்டாள், தீரி தூண்டி விட்டாள், என்னை நானே தொலைத்து விட்டே. ஓர் மார்கழியின் முன் பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டே. என்னை தீண்டி விட்டாள், தீரி தூண்டி விட்டாள், என்னை நானே தொலைத்து விட்டே. ஓர் மார்கழியின் பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டேன். என்னை தீண்டி விட்டாள், தீரி தூண்டி விட்டாள், என்னை நானே தொலைத்து விட்டேன். ஒரு மார்கழியின் உன் பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டேன். இதழின் போதம் இழைந்து போடும் அவள் சீரிப்பில் விழுந்து விட்டேன். அவள் கூந்தல் என்னும் ஏணி அதை பிடித்தே எழுந்து விட்டேன். கடந்து போகும் காற்றில் ஆடும் அவள் மூச்சில் கரைந்து விட்டேன். இது போதும், இது போதும், என் வாழ்வை வாழ்ந்து விட்டேன். என் ராத்திரியில்